நிலவை பிடித்தேன் கட்டிலில் கட்டினேன் மேகம் பிடித்தேன் மெத்தை விரித்தேன் வாயும் சூரியனை கடலுக்குள் சுட்டுவை இரவு தாயும் சூரியனை கடலுக்குள் சுட்டினேன் இரவு தொடர்ந்திடு சுந்திரனை நம்பினேன் இன்று முதல் இரவு இன்று முதல் இரவு நீ என் இளமைக்கு உணவு இன்று முதல் இரவு நீ என் இளமைக்கு உணவு உனக்கெல்லவா இல்லை அல்லவா நீ வா வரவா வந்து தொடவா உன் நாளைக்கு விடுதலை தரவா அவசரம் கூடாது அனுமதி தரும் வரையில் பொதுவா நான் சொன்னா நீ சொன்னபடி கேட்கும் காது இது போன்ற விஷயத்தில் உன் பேச்சு உதவாது மெல்ல இடையினை தொடுவாயா மெல்ல உடையினை களவாயா நான் துடிக்கையில் வெடிக்கையில் முத்தங்கள் தருவாயா போதுமா அது போதுமா ஆசை தீருமா கண்கொண்டு காண்கின்றதே அங்கத்தில் வெக்கங்கள் எங்கெங்கு சொல்வாயா எங்கெங்கு உண்டு என்று பூவண்டுக்கு சொல்லாதிருந்தான் அது தான் தேடி உண்ணாம பேரின்பம் வராருக்கான் இன்பமா பேரின்பமா அது வேண்டுமா பிடித்தேன் கட்டிலில் கட்டினேன் மேகம் பிடித்தேன் மெத்தை விரித்தேன் காயும் சூரியனை கடலுக்குள் சுட்டி வைக்கிறவு தொடர்ந்திட காயும் சூரியனை கடலுக்குள் சுட்டினேன் இரவு தொடர்ந்திடும் சுந்திரனை நம்பினேன் இன்று முதல் இரவு இன்று முதல் இரவு நீ என் இளமைக்கு உணவு இன்று முதல் இரவு நீ என் இளமைக்கு உணவு உள்ளவா உனக்கென்னவா இல்லை அல்லவா நீ வா Never Never